பரம்பொருளாய் சுடர்விடுமோர் சிவபாலா. சொல்லும் ஒரு கலைஞான சுருதி முடிமோனத்தில் சுத்த தனி பரம்பொருளாய் சுடர்விடுமோர் சிவபாலா, சுடர்விடுமோர் சிவபாலா. வினையாகும் திரை நீக்கி விந்தை மயில் மீதமர்ந்து விளையாடும் குணசீலா. வெல்லும் ஒரு வேலேந்தி வினையாகும் திரை நீக்கி விந்தை மயில் மீதமர்ந்து விளையாடும் குணசீலா, விளையாடும் குணசீலா, குணசீலா. பல்லுயிரின் வாழ்வோங்க பண்ணிசைக்கும் அன்பருள்ளம், பரவிநிதம் அருள் சுரக்கும் பாங்குடைய எழிற்குமரம். பல்லுயிரின் வாழ்வோங்க பண்ணிசைக்கும் அன்பருள்ளம், பரவிநிதம் அருள் சுரக்கும் பாங்குடைய எழிற்குமர, பாங்குடைய எழிற்குமர. நல்லுணர்வால் நின் பாத நறுமலரின் தேனுண்ணும் நாதமிகு வண்டாகி நான் பாட வரம் தார. நல்லுணர்வால் நின் பாத நறுமலரின் தேனுண்ணும் நாதமிகு வண்டாகி நான் பாட வரம் தாராய், நான் பாட வரம் தாராய் குமரா, நான் பாட வரம் தார.